சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன பின்னுதையா காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி சொல்லுதடி தாதோரம் லோலாக்கு சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி.